சூர அல் கௌசர். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். நபியே, நிச்சயமாக நாம் உமக்கு கௌசரை மிகுந்த நன்மைகளை கொடுத்திருக்கின்றோம். எனவே உம் இறைவனுக்கு நீர் தொழுது குர்பானியும் கொடுப்பீராக. நிச்சயமாக உம்முடைய பகைவன் எவனோ அவன்தான் சந்ததியற்றவன்.